சூக்ஷமபூத உற்பத்தி அவற்றுள் விக்ஷேபசத்தீனென்றும் சத்ததன் மாத்திரையா ஆவரணம் மறைப்பு சத்துவகுணத்திலிராது இரசோகுணத்திலிருத்தலின் இரசோகுண வடிவ அவித்யா சம்பந்தமுடைய ஜீவர்கள் அந்தவாவரணத்தால் தமது நிஜவடிவத்தையுணராது தேகாதிகளில் யான் என தென்னம் பிராந்தியுடையவராயிருக்கின்றனர். அச்சம்பந்தம் நீங்கினால் அத்துணரப்படும். சாதனம் போகமாவது சுகதுக்கங்கள் புலப்படத் தோன்றுதல் அதற்கேதுவாதல் விக்ஷேத்தத்தீனின்றும் ஆகாயமும் உண்டாயின என்று கூறியது. சூல திருஷ்டியினாலாம் சர்வாரூபத்திற்கும் அதிஷ்டானம் செய்தன் மந்திப்பெருதன் என்றென்பதும் ஓராரூபம் மற்றோ ஆரோபத்திற்கு அதிஷ்டானமாவது யாண்டும் என்றென்பதும் சித்தாந்தமாயிருத்தலின் தத்துவ விளக்கப்படலம். 30. ஆதிமுக்குணமி பூத மழங்களின் தொடர்ந்து நிற்கும் கோதில் வெண்குணத்தில் ஐந்து கூறுணர் கருவியாக மோதிய பின்னை ஐந்து முளம்புத்தி இரண்டா ஞானசாதன மாமி வேலின் சற்குணப் பிரிவு. 4. வாயு ஆகாயமும் ஆகாயத்தினின்றும் பரிசுதன் மாத்திரையான பொம் வாயுவினின்றும் நபதன் மாத்திரையான தெய்வம் தெய்வினின்றும் ரசதன் மாத்திரையான அப்புவம் அப்புவினின்றும் கந்ததன் மாத்திரையான பிரதிவியும் உண்டாயின. இவ்வைந்தும் சூட்சும பூதங்கள் பஞ்சீகிருத பூதங்கள் என்னும் பெயரையுடையனவாம். இவற்றினின்றும் போகசாதனம் என்னும் சூட்சுமசரியரங்கள் தோன்றும். 29. மாயின் விட்சேப் சக்தியோடு கூடிய சேதனத்தினின்று ஆகாயமும் ஆகாயத்தோடு கூடிய சேதனத்தினின்று வாயுவும் வாயுவோடு கூடிய சேதனத்தினின்று தெய்வம் தெய்வோடு கூடிய சேதனத்தினின்று அப்புவம் அப்புவோடு கூடிய சேதனத்தினின்று பிருதிவியும் உண்டாயினவென்று கொள்க. முற்கூறியுள்ள மகத்தத்துவ முதலியவற்றின் சிருட்டியிலும் இனி கூறப்படும் சிருட்டியிலும் இவ்வாறே யோகித்துக் கொள்ளல் வேண்டும். மாயோடு விரவமந்த சிவத்தினின்றும் பழுதை மா சுனமே போல வாயுவம் சீகிருத சூக்குமவா காயமுமர்த்ததினிருந்து வாயுவு மற்றதின்றலு மதிர்ச்சலமு மதினிருந்து வயங்கு மண்ணம் பாயவம் சீகிருதமாகவே எம்மாவூர் பத்தியான என்பது சூத்சங்கிதை. பூதபஞ்சகத்தின் குணம் வியாபாரம் தர்மம் அதிதேவது என்பன வருமாறு பூத பஞ்சகம் ஆகாயம் சத்தம் சத்தம் வாயு பரிசம் தேய அப்பு குணம் வியாபாரம் தர்மம் இடங்கொடுத்தல் வெளி உலாவல் பரிசம் பிருதிவி சத்தம் பரிசம் ரூபம் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் பாகமாக்கல் வெப்பம் பிண்டிகரித்தல் திரட்டல் பொறுத்தல் நெகிழ்ச்சி கடினம் அதிதேவதை சதாசிவன் மகேசன் உருத்திரன் விஷ்ணு பிரமன் கைவல்லிய நவநீதம். 31. ராசத்குணத்தில் வேறிட்டெடுத்த கோ தைந்து மைந்தும் பிராணவா இக்கள் என்றும் பெருந்தொழிற் கருவி என்றும் பராபிய பெயரா மிந்த 17 மிலிங்க தேங் சுராசுரர் நரர்விலங்கார் தோன்றிய உயிர்கட்கெல்லாம் காரணமான தமோகுணப் பிரதான மாயின் சத்துவாதி குண மூன்றும் காரியமான இச்சூட்சுமபூதமுற்றும் காரணமான மண்ணின் கருமை அதன் காரியமான கழற்றும் சம்பந்தித்திருப்பது போன்று சம்பந்தித்திருக்கும். சூட்சும பூதங்களின் சத்துவ குணத்தினின்று சுரோத்திரம் துவக்கு சற்று சிங்கவை ஆக்கிரானமென்னும் நானேந்திரிய பஞ்சகழம் அந்தக்கரணமென்னும் மனமும் புத்தியும் உண்டாயின. இவ்வேழம் சத்துவ குணத்தினின்று முண்டாயினமையின் பூச்சியம் ஞானசாதனங்களாம். 30. சூட்சும பூதங்களினது சத்துவ குணத்தின் சம்ஷ்டியினின்று அந்தக்கரண சதுட்டயமும் வீஷ்டியினின்று ஞானேந்திரிய பஞ்சகமும் உண்டாயினவென்று கொள்க. சித்தத்தை மனத்திலும் அகங்காரத்தை புத்தியிலும் விளக்கி அந்த கர்ணம் இரண்டெனக் கூறப்பட்டது. ஞானேந்திரிய பஞ்சகத்தின் வியாபாரம் அதுதேவதை ஸ்தானமென்பன வருமாறு ஞானேந்திரிய வியாபாரம் அதிதேவதை பஞ்சகம் சுருத்திரம் துவக்கு சற்று சிங்கவை ஆக்கிராணம் கேட்டல் பரிசித்தல் காண்டல் ரிசித்தல் மோத்தல் திக்கு வாயு சூரியன் வரணன் சானம் நா அசுவினி தேவதை நாசிக்காது போல் உடம்பு அல்லது கண் மென்பன வருமாறு அந்தக்கரண சதுத்தயத்தின் வியாபாரம் அதுதேவதை ஸ்தான அந்தக்கரண சதுத்தயம் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், வியாபாரம், அதிதேவதை, சங்கற்ப விகற்பம், சந்திரன் பதார்த்த, நிச்சயம் பிரமன் பதார்த்த, சிந்தனை விஷ்ணு உடம்பினை, யானை உருத்திரன், அபிமானித்தல் சானம், கண்டம் முகம் நாபி கொப்பூழ் சர்வாங்கமம், தாதற்குச் சாதனமாதலாம், பூச்சியம் ஞான சாதனம் அரிகருவி, அதாவது ஆனாகார விருத்தியும். 34. தத்துவ விளக்கப்படலம். க்ஷிஷி பூதங்களின் இரசோகுணத்தை நின்று பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் என்னும் பிராணஜகழம், வாக்கு, வாணி, பாதம், பாயிரு, உபத்தமென்னும் கர்மேந்திரிய பஞ்சகழமுண்டாயின. அந்த கரணத்துவயம் ஞானேந்திரிய பஞ்சகம், கருமேந்திரிய பஞ்சகம், பிராண பஞ்சகமென்னும் இப்பதினேழு தத்துவங்களும் தேவர், அசுரர், மனுடர், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரங்களாய்த் தோன்றிய ஜீவகோடிகள் அனைத்திற்கும் சூட்சும சரீரமாம். 35. சூட்சும பூதங்களினது இரஜோ குணத்தின் சம்ஷ்டியினின்று பிராண பஞ்சகமும், வீஷ்டியினின்று கர்மேந்திரிய பஞ்சகமும் உண்டாயினவென்று கொள்க. பிராணஜகத்தின் வியாபாரம் அதிதேவதை சானமென் பன்பமாறு. பிராண பஞ்சகம் பிராணன், அபானன், சமானன், இரண்டு தானன், யானன், வியாபாரம் அதிதேவதை ஒசுவாச நிசுவாசம், விசிட்டன், மல மூத்திரத்தை பிசுவகர்த்தா, கழித்தல் உண்ட, அன்னசார ஜெயன், இரத்தையுடல் மூத்தும் பகுத்துக் கொடுத்தல், பாந்து செய்வித்தல், அஜன் கோத்தகத்தை நிறுத்து, விசுவயோனி வித்தல், கர்மேந்திரிய பஞ்சகத்தின் வியாபாரம் அதிதேவதை சானசானம், இருதயம், குதம், நாபிகண்டம், சர்வாங்கமும் மென்பனவருமாறு. கர்மேந்திரிய பஞ்சகம் வாக்கு, பாணி, பாதம், பாயிறு, உபத்தம், வியாபாரம் வசலித்தல், எழுதல், ஏற்றல், நடத்தல், மலசலாதி விடுதல், சுகஞ்செய்தல், கர்மேந்திரியம், கிரியாசாதனம் அதிதேவதை சானம், கினி வாய்க்கை, இந்திரன், வாமனன், விஷ்கால் நு, சூரியனுமாம், விருத்தியு, யமன், குதம், பிரஜாபதி, பிரம கொய்யம், ஆண்கௌரி, பெண்குறி, அத்தாவது கிரியை, வாதலாம், கைவல்லிய தவநீதம். 32. இவ்வுடன் மறுபும் சீவ நிலங்குதை சதனன், ராவன் இவ்வுடன் மறுபு மீச நிரணிய கற்ப, நாவன் இவ்வுடல் இரண்டு பேர்க்கு மிலிங்கசு குமசரீர, மிவுடர் கோச மூன்றா மிதுகனா வவத்த யாமே. 63. சூக்கும சடமி மட்டும் சொல்லினோ மிப்பார்ச்சூல் மாக்குமாரோபன் தானு, மடைவினின் மொழிய கேளாய்த் தாக்குமிம் உயிர்க்கு தூல தனுவும் போக்கமுண்டாகக் காக்குமம் வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான் தானே. இச்சூட்சும சரீரத்திற் பொருந்திய ஜீவனம் ஈசனும் உரையே தைஜசன் என்றும் இரணியகருப்பன் என்றும் சொல்லப்படுவர். 17. தத்துவ வடிவமான இச்சரீரம் ஜீவேசுவார் இருவர்க்கும் இலிங்க தேகம் என்னும் பெயரையுடைய சூட்சும சரீரமாம். இது பிராணமி கோசம், மனோமய கோசம், விஞ்ஞானமி கோசமென மூன்று கோசமாம், சொப்பனவஸ்தையாம். 32.